உசுர தவிய தவிக்க விட்டு புட்டு நீ போகாதே என்ன விட்டு என் கண்ணே ஓ முன்னே என் உசுர தவிய தவிக்க விட்டு புட்டு ஒரு வராது வரகா பொழப்பது போலிங்கு ஆனேனே உன்னால் பெண்ணே உயிர் வலி அது என்னென்று நான் கண்டு கொண்டேனே உன்னாலே பெண்ணே பெண்ணே ஒரு மறாது வரக பொழப்பது போலிங்கு ஆனேனே உன்னால் பெண்ணே உயிர் வலி அது என்னென்று நான் கண்டு கொண்டேனே உன்னாலே பெண்ணே பெண்ணே நீ போகாத என்னை விட்டு என் கண்ணே ஓ முன்னே என் உசுர தவியா தவிக்க விட்டு புட்டு போற ஆசையத தந்து புட்டு ஏனோ தள்ளி போற